தலைப்பு இரவு தொழில். பணத்திற்காக பகல்களை தொலைத்தும் வாழ்கிறோம். இரவு தொழில் இருபாலருக்கும் வேண்டாமே. இரவில் இயங்கினார்கள், பகலில் முடங்கினார்கள். இரவை துறக்கிறான் ரொட்டி துண்டுகளுக்காக. இரவு வேளை இன்பமோ துன்பமோ.